வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி. மேள தாளம் கேட்கும் காலம் இறங்கில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி. விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. மனம் இனிக்க இனிக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி. வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி.